الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் மறுமை நாளின் மீதும் மரணத்துக்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவதின் மீதும் சுவர்க்கம் நரகம் இவ்வனைத்தின் மீதும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், ஈமான் கொண்டிருக்கின்றோம். ஈமானுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அநேக இடங்களில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அதிலே குறிப்பாக சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அதிகமான இடங்களில் அல்லாஹ் பிரஸ்தாபிக்கின்றான். சொர்க்கத்தினுடைய ஆர்வத்திலும் நரகத்தை விட்டு தவிர்ந்திருப்பதிலும் மனிதன் அதிகமாக முயற்சிக்க வேண்டும். சொர்க்கத்தினுடைய ஆவலில் அதிகமாக அமல் செய்ய வேண்டும். நரகத்தினுடைய பயத்திலே பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனால் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அநேக இடங்களில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். நாம் வாழக்கூடிய உலகத்திலே சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நாம் கேட்பதை விட்டுவிடுவோமேயானால் ஆகிரத்தையே நாம் மறந்து விடுவோம். ஆகையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், அதிகமாக மௌத்தை பற்றி நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள். இது உலக ஆசைகளை முறிக்கக்கூடியதாக இருக்கின்றது, மௌத்தை பற்றி நினைவு கூறுவது. இதே போன்று சொர்க்கத்தை பற்றி பேசுவது ஆகிரத்தினுடைய ஆர்வத்திலே மனிதன் அதிகமாக அமல் செய்யக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். நரகத்தை பற்றி சொல்லக்கூடிய சமயத்திலே பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை மனிதனுக்கு ஏற்படுகின்றது. நேற்று சொர்க்கத்தினுடைய நியமத்துகளை பற்றி சொல்லப்பட்டது. இன்று அல்லாஹ் தஆலா இப்பொழுது ஓதப்பட்ட வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களையும் உங்களுடைய வீட்டாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய வீட்டாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வ கூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, காரணம் நரகத்தினுடைய விறகுகள் எதை கொண்டு நரகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் மூட்டுவான் என்று சொன்னால், வகூதுஹா நரகத்தினுடைய விறகுகள் அன்னாஸ் வல் ஹிஜாரா, மக்களை விறகுகளாக மாற்றி அல்லாஹ் தஆலா நரகத்திலே நெருப்பை மூட்டுவான். வல் ஹிஜாரா, மேலும் சில கற்கள் இருக்கின்றன, அந்த கற்களை கொண்டு அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் மூட்டுவான். அந்த கற்களுடைய பேர் சில தஃப்ஸீர்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது கிப்ரீத். கிப்ரீத்தினுடைய கல் என்று சொன்னால் அதை கொண்டு நெருப்பு மூட்டப்படக்கூடிய கல். அந்த கல்லை கொண்டும் மனிதர்களை கொண்டும் விறகுகளாக மாற்றி இவர்களை அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய நெருப்பாக அதனை மாற்றிவிடுவான். நரகத்தினுடைய நெருப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொல்லும் பொழுது நாருக்கும் அல்லதி தூக்கிதூன் ஜுஸ்உம் மின் சப்ஈன ஜுஸ்அம் மின் ஜஹன்னம், எந்த நெருப்பை நீங்கள் உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ அதைவிட 70-69 மடங்கு அதிக உஷ்ணமுள்ளதாக இருக்கின்றது நரகத்தினுடைய நெருப்பு. உலகத்தினுடைய நெருப்பை விட 69 மடங்கு அதிகமானது நரகத்தினுடைய நெருப்பு என்று சஹாபாக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது, இஷ்டகத்தின் நார் அலா ரப்பிஹா, நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது. ஃபகாலத் ரப்பி அகல பஅதும் பஅதா ஃபாதினலஹா பினஃப்ஸைன், யாரெல்லாம் எவ்வளவு உஷ்ணம் இருக்கின்றது என்று சொன்னால் எனக்குள் இருக்கக்கூடிய சில கங்குகள் மற்ற சில கங்குகளை தின்று விடுகின்றன, தீர்த்து விடுகின்றன, அதை உணவாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் நரகத்தை பார்த்து, ஃபாதினலஹா பினஃப்ஸைன், உனக்கு நான் 2 மூச்சுகளை வாங்க நான் அனுமதிக்கின்றேன். 2 மூச்சுகள் வாங்கிறதுக்கு நான் அனுமதிக்கின்றேன். நஃப்ஸுன் ஃபி ஷிதா வ நஃப்ஸுன் ஃபி ஸைஃப், ஒன்று குளிர்காலத்திலே அது மூச்சை வாங்கிக் கொள்கின்றது, வெயில் காலத்திலே அது மூச்சை விடுகின்றது. 2 மூச்சுகளுக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கின்றான். எந்த வெப்பத்தை நாம் உலகத்திலே உணர்கின்றோமோ அது நரகத்தினுடைய மூச்சாகும், எந்த குளிரை நாம் உலகத்திலே உணர்கின்றோமோ அது நரகம் மூச்சை இழுத்துக் கொள்கின்றது. இது முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கின்றது. கல்லா இன்னஹா லதா நஸாஅத்தல் லிஷவா, நரகம் நரகத்தினுடைய நெருப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், யவத்துல் முஜ்ரிமுலோ யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி, தன்னுடைய பிள்ளைகளை பணயமாக கொடுத்து மனிதன் நரகத்தினுடைய நெருப்பை விட்டு தவிர்ந்து கொள்ள அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள். எந்த பிள்ளைகளுக்காக மனிதன் உலகத்திலே முயற்சி செய்தானோ உழைத்தானோ அந்த பிள்ளைகளை பிணையமாக அல்லாஹ்விடத்திலே கொடுப்பான். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்திருவாயாக. பிள்ளைகளை மட்டுமா, வசாஹிபதி, தன்னுடைய அன்பான மனைவியையும் மனிதன் கொடுத்து விடுவான். வாஹிஹி, சகோதரனையும் கொடுப்பான். யா அல்லாஹ், சகோதரனை எடுத்துக்கொள், மனைவியை எடுத்துக்கொள், பிள்ளைகளை எடுத்துக்கொள். வஃபஸீலதிஹி அல்லதி துவி, எந்த குடும்பத்தில் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த குடும்பத்தையும் யா அல்லாஹ், இதனையும் எடுத்துக்கொள். ஒமன் ஃபில் அர்தி ஜமீஆன் சும்மா யுன்ஜி, இவர்கள் மட்டுமில்லை உலகத்து முழு உலகம், உலகத்தினுடைய முழு செல்வமும் மனிதன் அதனை கொடுத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள மனிதன் முயற்சிப்பான். அல்லாஹ் கூறுகின்றான், கல்லா, நிச்சயமாக இது முடியாது. அது எப்படிப்பட்ட நெருப்பு என்று சொன்னால், முகத்தில் இருக்கக்கூடிய சதை அதை எரித்து பொசுக்கி நாசமாக்கிவிடும், சாம்பலாக்கிவிடும். அல்லாஹ் கூறுகின்றான், அதனுடைய விறகுகள், மக்களை அதனுடைய விறகுகளாக அல்லாஹாக்கி விடுவான். காஃபிர்களுக்காக வேண்டி அல்லாஹ் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான். மேலும் நரகத்தினுடைய நெருப்பிலே நான்கு தன்மைகள் இருக்கின்றன. அந்த நான்கு தன்மைகள் உலகத்தினுடைய நெருப்பிலே அதனை பார்த்துவிட முடியாது. நரகத்தினுடைய நெருப்பில் மட்டும் அந்த நான்கு தன்மைகள் இருக்கின்றது. சுராஜுல் ஈகாத், சீக்கிரமாக பற்றி எரியக்கூடியது. நரகத்தினுடைய நெருப்பு வேகமாக சீக்கிரமாக பற்றி எரியக்கூடியது. கசரத்து துஹான், அதிகம் புகை உள்ளது. மூன்றாவதாக ஷித்தத்துல் இல்திசாக் பில் அப்தான், மனிதன் நரகத்தில் சென்றவுடன் அவனுடைய உடலுடன் அது ஒட்டிக்கொள்ளும் சீக்கிரத்திலே. நான்காவதாக கூவத்து ஹர்ரியா, மிகவும் உஷ்ணமானது நரகத்தினுடைய நெருப்பு, கடுமையான உஷ்ணமுடையது. இந்த நான்கு தன்மைகள் வேறு எந்த நெருப்பிலும் இல்லை. நரகத்தினுடைய நெருப்பிலே விசேஷமாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எவ்வாறு சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகள், தரஜாத்துகள் இருக்கின்றதோ, நரகத்திலும் தரகாத்துகள் இருக்கின்றன. சொர்க்கத்தினுடைய நிலைகளுக்கு, அந்தஸ்துகளுக்கு தரஜா என்று சொல்லப்படுகின்றது. நரகத்தினுடைய அந்தஸ்துகளுக்கு தரக்கா என்று சொல்லப்படுகின்றது. கம அன்னல் ஜன்னத தரஜாத் ஃபைன நார தரக்காத், மனிதன் எவ்வாறு குற்றம் புரிகின்றானோ அந்தந்த குற்றம் புரிந்தவர்களுக்கு, அந்தந்த குற்றவாளிகளுக்கு அல்லாஹ் ஏற்ப என்ன செய்கின்றான், அவரவர்களுடைய அந்தஸ்திலே நரகத்தினுடைய நிலைகளில் அல்லாஹ் அனுப்பிவிடுகின்றான். இன்னல் முனாஃபிகீன் ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிகீன்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. நயவஞ்சகர்களை பற்றி, உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் மறைத்து வைத்திருக்கின்றார்கள் அவர்களை பற்றி, அவர்கள் ஆக கீழ்நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். காஃபிர்களை விடவும் அதிக தண்டனை பெறுவார்கள் முனாஃபிகீன்கள். இன்னல் முனாஃபிகீன் ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நுஹ்மான் பின் பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அஸாபன் யௌமல் கியாமா, மிக குறைந்த வேதனை உடையவன் நரகத்திலே யார் என்று தெரியுமா? நரகத்திலே மிக குறைந்த வேதனை உடையவன் யார் என்று சொன்னால், ரஜுலுன், அந்த மனிதன், யூதஉ அல அஹ்மஸி கதமைஹி ஜம்ரதான், நரகத்தினுடைய சின்ன இரண்டு கங்குகள் அவனுடைய காலுக்கு அடியிலே வைக்கப்படும். இதன் காரணத்தினால் அவனுடைய மூளை கொப்பளித்துக் கொண்டிருக்கும், கொதித்துக் கொண்டிருக்கும். அவனுடைய பாதங்களுக்கு கீழ் சின்ன இரண்டு கங்குகள், நரகத்தினுடைய இரண்டு கங்குகள் வைக்கப்படும். அதன் காரணத்தினால் அவனுடைய மூளை கொதித்துக் கொண்டிருக்கும். ஆக நரகத்திலே மிக குறைந்த வேதனை உடையவன் இந்த மனிதன். மேலும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஸும்ம ஃபீ சில்சிலத்தின் ஜர்உஹா சப்உன ஜிராஅன் ஃபஸ்லுகு, நரகத்திலே அல்லாஹ் தாலா சங்கிலியால் அவர்களை கட்டிவிடுவான். மலக்குகளுக்கு அல்லாஹ் தாலா கட்டளையிடுவான், அவர்களை சங்கிலியால் கட்டிவிடுங்கள் அவர்களை. அந்த சங்கிலி எப்படிப்பட்டதாக இருக்கும், சபூன் அதிரான், 70 வளையங்களுடையதாக இருக்கும். ஒவ்வொரு வளையமும் எவ்வளவு நீளமுடையது அல்லாஹ் அறியக்கூடியவன். 70 வளையங்களுடைய ஒரு சங்கிலியால் அல்லாஹ் தாலா அவர்களை கட்டளையிடுவான். மலக்குகள் அவர்களை கட்டுவார்கள். கட்டி நரகத்தினுடைய மைய பகுதியிலே அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். உலகத்தில நிழல் தேவை என்று சொன்னால் மனிதன் நிழலை பெற்றுக் கொள்கின்றான். காற்று தேவை, வெப்பம் அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் ஏற்காணை பயன்படுத்திக் கொள்கின்றான், விசிறியை பயன்படுத்திக் கொள்கின்றான். தாகம் ஏற்படுகின்றது, குளிர்ந்த நீரை அருந்திக் கொள்கின்றான். ஆனால் கியாமத்தினாலே இந்த மூன்றை விட்டும் அவன் நிராசையாக்கப்பட்டு போவான். அஸ்ஹாபு ஷிமால், இமா அஸ்ஹாபு ஷிமால், في سموم وحميم وظل من يحموم في سموم حميم ظل من يحموم سموم என்று சொன்னால் கடுமையான சூடான காற்று وحميم என்று சொன்னால் தண்ணீர் தேவைப்பட்டால் கொதிக்கக்கூடிய தண்ணீரை அவர்களுக்கு அல்லாஹ் தருவான் நிழல் தேவைப்பட்டால் வில்லிமி யஹ்மூம் சூரியன் கரியில் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் நிழலும் கடுமையானது காற்றும் கடுமையானது தண்ணீரும் கடுமையானது எங்கு தப்பித்து செல்வான் மனிதன் லா பாரிதீன் வலா கரீம் எந்த குளிர்ச்சியையும் அவன் அங்கு அடைந்து கொள்ள முடியாது பல்லதீன கஃபரு குத்தியாத் லஹும் சியாபும் மின்னார் எந்த மக்கள் அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நெருப்பினால் செய்யப்பட்ட துணிகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அணிவிக்க செய்வான் நெருப்பினால் துணிமணிகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அவர்களை அணிவிக்க செய்வான் வைதா உல்கு மின்ஹா மக்கா அங்கு நரகம் எவ்வளவு பெரியது எவ்வளவு விசாலமானது என்று சொன்னால் அப்படிப்பட்ட நரகத்திலும் சில மக்களுக்கு மிக குறுகிய இடத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களை தள்ளுவான் எந்த மக்கள் வாழ்க்கையிலே அதிகமான நேரம் காலம் பெற்றிருந்தும் இபாதத்திற்காக வேண்டி மிக குறுகிய நேரத்தை அவர்கள் கொடுத்தார்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி உலகத்திற்காக வேண்டி அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள் விவாதத்திற்காக வேண்டி மிக குறுகிய நேரத்தை கொடுத்தார்கள் அவர்கள் நரகத்திலே மிக குறுகிய இடத்தில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் வைதா உல்கு மின்ஹா மகானம் வையீகா வையீகா என்று சொன்னால் மிக குறுகிய இடம் முகர்ரனீன் அந்த குறுகிய இடத்திலே அவர்கள் தள்ளப்படும் பொழுது அவர்கள் கூறுவார்கள் தாவு அவர்கள் அழைப்பார்கள் ஹுனானிக சுபூரா அழிவு நாங்கள் அழிந்து நாசமாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்குமே நாம் ஏன் இந்த இடத்திலே தள்ளப்படுகின்றோம் தாவு ஹுனாலிக சுபூரா மலக்குகள் கூறுவார்கள் லா தது யௌம சுபூரன் வாஹிதா வது சுபூரன் கசீரா ஒரு அழிவை நீங்கள் கேட்காதீர்கள் அதிகமான அழிவுகளை கேளுங்கள் ஒன்றும் உங்களுக்கு பயனளிக்காது குல் அதாலிக ஹைரன் அம் ஜன்னத்துல் குல்தில்லதி உய்தல் முத்தகூன் நபியை நீங்கள் கூறிவிடுங்கள் நீங்கள் இருக்கின்ற இந்த இடம் சிறந்ததா அல்லது சொர்க்கம் சிறந்ததா முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் சிறந்ததா كانت لهم جزاء ومصيرا لهم فيها ما يشاءون خالدين كان على ربك وعدا مسؤولا மேலும் நரகம் எவ்வளவு விசாலமுடையது என்று சொன்னால் குன்னா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூறுகின்றார்கள் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் அமர்ந்து கொண்டிருந்தோம் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் திடீரென்று ஸமஅ வஜபதன் மிகப்பெரிய ஒரு சப்தத்தை நாம் கேட்டோம் மிகப்பெரிய ஒரு சப்தம் நாம் செவியுற்றோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்ருன மா ஹாதா இது என்ன சப்தம் என்று உங்களுக்கு விளங்குகின்றதா தத்ருன மா ஹாதா சஹாபாக்கள் கூறினார்கள் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் அல்லாஹும் அவருடைய தூதரும் அதிகமாக அறியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் قال حجر رمي به في النار منذ 70 خريفا فهو يهوي في النار الى الان நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் ஒரு கல் 70 வருடங்களுக்கு முன்னால் நரகத்தில் எரியப்பட்டது அந்த கல் இப்பொழுதுதான் விழுந்திருக்கின்றது மேலிருந்து எரியப்பட்ட ஒரு கல் நரகத்தில் 70 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது விழுந்திருக்கின்றது அந்த விழுந்த சத்தத்தை தான் நீங்கள் இப்பொழுது செய்யுற்றீர்கள் என்று கூறினார்கள் எவ்வளவு பெரியது என்று சொன்னால் நரகம் 70 வருடங்கள் வரை ஒரு கல் விழுகிறதுக்கு 70 வருடங்கள் ஆகின்றது யுக்தா பி ஜஹன்னம் மேலும் நரகத்தினுடைய விசாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது நரகம் நாளை கொண்டு வரப்படும் கியாமத்து நாளிலே லஹா சபூன அல்ப ஜிமாம் 70,000 கடிவாளங்கள் இருக்கும் நரகத்திற்காக வேண்டி நரகத்தை பிடித்து இழுத்து வருவதற்காக வேண்டி 70,000 கடிவாளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான் ஒவ்வொரு கடிவாளத்தையும் எடுப்பதற்காக வேண்டி மா குல்லி ஜமாம் சபூன அல்ப மலக் 70,000 மலக்குகள் ஒவ்வொரு கடிவாளத்தையும் ஏந்தி கொண்டிருப்பார்கள் 70,000 கடிவாளங்கள் ஒரு கடிவாளத்தை 70,000 மலக்குகள் ஏந்தி கொண்டிருப்பார்கள் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சக்கணக்கான மலக்குகள் அதனை ஏந்தி கொண்டிருக்க நரகம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் அந்த நரகத்தை அல்லாஹ் தஆலா கியாமத்து நாளிலே கொண்டு வர செய்வான் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள் யா ரசூலல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான் வல் அர்து ஜமீஅன் கப்தத்துஹு யௌமல் கியாமா பூமி அனைத்தையும் நான் என்னுடைய பிடியிலே வைத்துக் கொள்வேன் கியாமத்து நாளிலே என்று அல்லாஹ் கூறுகின்றான் பூமி அனைத்தையும் அல்லாஹ் தன்னுடைய பிடியிலே வைத்துக் கொண்டால் மக்கள் எல்லாரும் எங்கு இருப்பார்கள் அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அலா ஜஸ்ரி ஜஹன்னம் நரகத்தின் மீது ஒரு பாலத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் அந்த பாலத்தின் மீது அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் எல்லா மக்களும் அந்த பாலத்தின் மீது நின்று கொண்டிருப்பார்கள் பாலம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் எவ்வளவு விசாலமுடையதாக இருக்கும் அந்த நரகம் உலகத்தினுடைய எல்லா மக்களும் அந்த நேரத்தில் அங்கு நின்று கொண்டிருப்பார்கள் பூமி அல்லாஹ் தஆலா தன்னுடைய பிடியிலே அப்பொழுது வைத்துக் கொண்டிருப்பான் அல்லாஹ் தஆலா மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் இன்ன மின்ஹும் மன் தாக்குதுஹு அன்னார் இலா கஅபை நரகத்திலே சில மக்கள் இருப்பார்கள், கண்டு கால் வரை அவர்களை நரகத்தினுடைய நெருப்பு அவர்களை மூழ்கி கொண்டிருக்கும். நரகத்தினுடைய நெருப்பிலே அவர்கள் கெண்டு கால் வரை அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். ஒமின் ஹும்மன் தஃபுஹு இலா ருக்பதை, சிலர் அதிலே முட்டுக்கால் வரை மூழ்கி இருப்பார்கள். ஒமின் ஹும்மன் தஃபுஹு இலா ஹஜரதி, சிலர் அதிலே இடுப்பு வரை மூழ்கி இருப்பார்கள். ஒமின் ஹும்மன் தஃபுஹு இலா தர்கூதி, சிலர் அதிலே தொண்டை வரை அவர்கள் மூழ்கி இருப்பார்கள், கழுத்து வரை அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். பலதரப்பட்ட வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட குற்றவாளியோ அந்த அவனுடைய குற்றத்திற்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை அளிக்கின்றான். யுஜாஉ பிர்ரஜுல் யௌமல் கியாமா ஃபயுல்கா ஃபின்னார் ஃபதந்தலிகு அக்தாபுஹு ஃபின்னார். ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான் நாளை கியாமத்து நாளிலே. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் நாளை கியாமத்து நாளிலே கொண்டு வரப்படுவான். கழுதை எவ்வாறு சுற்றி கொண்டிருக்கின்றதோ, எண்ணெய் எடுப்பதற்காக வேண்டி கழுதையும் மாட்டையும் கட்டிவிடுவார்கள். அந்த கழுதையும் மாடும் சுற்றி கொண்டே இருக்கின்றது. இதே போன்று அந்த மனிதன் நரகத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பான் நாளில், கியாமத்து நாளிலே. நரகவாதிகள் அந்த மனிதனை பார்த்து கேட்பார்கள், நீ சிறந்த மனிதனாக இருந்தாய், உலகத்திலே நன்மை ஏவி கொண்டிருந்தாய், தீமைகளை விட்டு தடுத்துக் கொண்டிருந்தாயே, சத்தமிட்டுக் கொண்டு நரகத்திலே சுற்றி கொண்டிருக்கின்றாய், உனக்கு என்ன நேர்ந்தது, நீ எவ்வாறு வந்து விட்டாய் நரகத்திலே? அப்பொழுது அந்த மனிதன் கூறுவான், குந்து அமருக்கும் பில் மஅரூஃப் வலா ஆதி, நான் நன்மை ஏவி கொண்டிருந்தேன், ஆனால் நான் அதன் பிரகாரம் செயல்படவில்லை. தொழுகை ஏவினேன், ஆனால் நான் தொழுகவில்லை. அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி ஏவினேன், ஆனால் நான் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளவில்லை. வான்ஹாக்கும் அனில் முன்கர் வாதி, நான் தீமைகளை விட்டு தடுத்தேன், ஆனால் அதனை விட்டு நான் தவிர்ந்திருக்கவில்லை, நான் அந்த தீமைகளை நான் செய்து கொண்டிருந்தேன். ஆகையினால் அல்லாஹ் என்னையும் நரகத்திலே தள்ளிவிட்டான். كلما نضجت جلودهم بدلناهم جلودا غيرها ليذوقوا العذاب. நரகத்தினுடைய நெருப்பு தீ பட்டவுடன் மனிதனுடைய தோல் கருங்கி கருங்கி சாம்பலாகிவிடும். மீண்டும் அல்லாஹ் தஆலா வேறொரு புதுமையான ஒரு தோலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். மீண்டும் அது சாம்பலாகிவிடும். மீண்டும் அல்லாஹ் புதுமையான ஒரு தோலை ஏற்படுத்துவான். كلما نضجت جلودهم بدلناهم جلودا غيرها ليذوقوا العذاب. நரகத்து வேதனை சுவைத்துக் கொண்டே இருப்பதற்காக வேண்டி. ஒயுஸ்தா மிம்மா இன் சதீத், அங்கு பசி ஏற்படும், தாகம் ஏற்படும். எது தரப்படும் மனிதனுக்கு? சீல் சலம் கொடுக்கப்படும் மனிதனுக்கு. மிம்மா இன் சதீத் யதஜர்ரஹு, அவன் அதனை குடிக்க முயற்சிப்பான். வலாயகாது யுசீகுஹு, அவனால் குடிக்க முடியாது. அதனை சீல் சலத்தை அவனால் குடிக்க முடியாது. தாகம் கடுமையான தாகமாக இருக்கும், கடுமையாக பசித்திருப்பான், ஆனால் அவனால் அதை குடிக்க இயலாது. ஒயாத்தீஹில் மௌத்து மின் குல்லி மகான் வமா ஹுவ பிமய்யித், நாலா புறங்களிலும் மரணம் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும். தலை வலிக்கின்றது, செய் வலிக்கின்றது, வாய் வலிக்கின்றது, கை கால் அனைத்தும் வலிக்கின்றது. எனக்கு நாலா புறங்களிலும் மவுத் வந்து கொண்டே இருக்கின்றது, ஆனால் அவன் மரணிக்க மாட்டான். வமா ஹுவ பிமய்யித், உமின் வராயிஹி அதாபுன் கலீத், லவ் அன்ன கத்ரதன் மின் அஸ்ஸக்கூம், அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு எப்படிப்பட்ட உணவு என்று சொன்னால், அந்த உணவுனுடைய ஒரு சொட்டை அல்லாஹ் தஆலா உலகத்திலே போட்டு விட்டான் என்று சொன்னால், உலகத்தினுடைய உணவு அனைத்தும் கெட்டுவிடும், மக்களுடைய வாழ்க்கை அனைத்தும் வீணாகிவிடும். லவ் அன்ன கத்ரதன் மின் அஸ்ஸக்கூம் கத்ரத் ஃபி தாரி துன்யா லஅஸ்தத் அலா அஹ்லி துன்யா, மக்களுடைய வாழ்க்கை அது வீணாக்கிவிடும். நரகத்தினுடைய உணவினுடைய ஒரு சொட்டு, அந்த உணவை அல்லாஹ் தஆலா நரகவாதிக்கு உணவாக கொடுப்பான். நரகத்தினுடைய வேதனை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். ரமதானுடைய கடைசி 10 அழகான ஒரு வாய்ப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். நரகத்தினுடைய கடைசி 10 இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ரமதானுடைய கடைசி 10 இருக்கின்றது. நரகத்தினுடைய நரகத்தை விட்டு அல்லாஹ் தஆலா விடுதலை செய்கின்றான். ஆகையினால் நாம் இந்த கடைசி 10 வீணாக்காமல், இயன்றவரை நாம் பள்ளியிலே நேரம் கழிப்பது, இயன்றவரை நாம் இத்திகாப்பில் இருக்க முயற்சிப்பது, இத்திகாப்பில் இருந்து கொண்டு நாம் நமக்காக வேண்டியும் ஹு அன்புசக்கும் வாஹலீக்கும், நம்முடைய மனைவி மக்களுக்காக வேண்டியும் துவா செய்ய வேண்டும். இன்று இன்னொரு வசனமும் ஓதப்பட்டது, யா யுஹல்லதீன் ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வஅவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹ்தரூஹும், ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய மனைவிகளும் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய மனைவிகளும் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஏன் எதிரிகளாக இருக்கின்றார்கள்? எப்பொழுது மனிதன் மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுத்தர மாட்டானோ, அதே மக்கள் இவனை நரகத்திற்கு அழைத்து செல்வார்கள். அதே பிள்ளைகள், அதே மனைவி இந்த மனிதனை நரகத்திற்கு அழைத்து செல்லும். ஆகையினால் நாம் நம் மனைவி மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டும். அவர்களுக்கு நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் ஈமானை அவர்களுக்கு உண்டாக்கி தர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தினுடைய ஆவலையும் நரகத்தை கொண்டு பயத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக.